الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை சரியாக படித்து செயலாற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளில் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் நேர்ச்சை வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இஸ்லாம் படித்து தந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக இன்று நேர்ச்சை வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆண்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த நேர்ச்சை முறையில் எது சரியான முறை, எதை நபி அவர்கள் அனுமதித்த முறை, எந்த முறையை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பதை நாங்கள் இன்று சிந்திக்காமல் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். மேலான சகோதர சகோதரிகளே, உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒவ்வொரு விடயத்தையும் எவ்வாறு நிலைநாட்ட வேண்டும் என்பதை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்ற பொழுதும், இந்த நேர்ச்சை விஷயத்திலே தவறான வழிகளை கையாளக்கூடிய அதிகமான சகோதரிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே நாங்கள் எவ்வாறு வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம், எந்தொரு வணக்கத்தை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்ற நாங்கள் இந்த நேர்ச்சை விஷயத்திலே அல்லாவினால் படைக்கப்பட்ட மனிதனுக்காக, அல்லாவினால் படைக்கப்பட்டு மரணித்த மனிதர்களுக்காக நேர்ச்சை வைக்கக்கூடிய பழக்கத்தில் எத்தனை சகோதரிகள் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாவை பார்த்து நாங்கள் தொழுகையிலே இருக்கின்ற பொழுது இன்னும் பல இதர சந்தர்ப்பங்களிலே என்ன சொல்லுகின்றோம், இன்ன சலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன சொல்கின்றோம், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்துமே அல்லாவுக்கு சொந்தமானது, அல்லாவுக்காக வேண்டிதான் அனைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு நேர்ச்சையிலே என்ன செய்கின்றோம் சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்காக நேர்ச்சை வைக்கின்றோம், மரணித்த ஔலியாக்கள் என்று, சேகுமார்கள் என்று, அதாவது கபர்களுக்காக வேண்டி நாங்கள் இவ்வாறான நேர்ச்சைகளை வைத்து கொண்டிருக்கின்றோம். இதுவெல்லாம் இஸ்லாம் தடை செய்த விடயங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேர்ச்சை என்ற பெயரில் சிலர் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள், ஒருவருடைய பார்வைப்பட்ட இடம் அந்த இடத்துக்கு நேர்ச்சைக்காக செல்கின்றார்கள், ஒருவர் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பெயர் தெரியாது, அவருடைய அவரை பற்றிய எந்த தகவலும் தெரியாது, ஆனால் சமூகம் அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஒரு நல்ல மனிதர் என்று சமூகத்திலே பெயரெடுத்ததன் காரணமாக, சமூகம் அவ்வாறு அந்த மனிதருக்கு பெயர் சூட்டியதன் காரணமாக அந்த இடத்தை கண்ணியப்படுத்தி அந்த இடத்திலே தியாராக்களை கட்டி வைத்து கொண்டு அந்த இடத்திலே நேர்ச்சை செய்வதன் மூலமாக எங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்ற கற்பனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை பேர்களை பார்க்கின்றோம். சில இடங்களிலே வருடம் கணக்கிலாக நேர்ச்சைக்காக வேண்டி அந்த இடத்திலே மண்டியிடக்கூடிய எத்தனை ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்கள். சில இடங்களை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்திலே ஒரு வெளியுடைய, ஒரு ஷேகுடைய பார்வைப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே சில கற்களை வைத்து கொண்டிருக்கின்றார்கள், சில மரங்களை நாட்டி வைத்திருக்கின்றார்கள், சில விளக்கேற்றக்கூடிய எண்ணெய்களை வைத்து கொண்டு அந்த இடத்திலே நேர்ச்சைக்காக செல்கின்றார்கள். இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளா என்பதை எங்களுடைய உள்ளத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை, எந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வணக்கத்தை எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டினார்களோ, செய்து காட்டினார்களோ, அந்த முறையில் செய்யப்படுகின்ற வணக்கம் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் சொல்ல முன் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். மேலான சகோதர சகோதரிகளே, ஏன் சொல்கின்றோம், ஏன் இவ்வாறு இவைகள் கூடாது என்று சொல்கின்றோம் என்றால், இவைகளின் மூலமாக உண்மையில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த சிறுக்குக்குள்ளே மனிதன் சென்று தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே அது வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விடுகின்றான். உண்மையிலே எந்தொரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்றுதான் ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இப்படியான நேர்ச்சைகளின் மூலமாக, இப்படியான அதாவது எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய முறைக்கு மாற்றமான நேர்த்தைகளின் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகின்றான் என்பதை புரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், சில சகோதர சகோதரிகள் என்ன செய்கின்றார்கள், தங்களுக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டது, தங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டது, கடன் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, குடும்ப தகராறுகள் ஏற்பட்டு விட்டன, இப்படியான அல்லது வியாபாரத்திலே கஷ்டம் அல்லது பல பிரச்சனைகளுக்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள், சீனியை எடுத்துக்கொள்கின்றார்கள், அதே போன்று எண்ணெயை எடுக்கின்றார்கள், அரிசியை எடுக்கின்றார்கள், பணங்களை எடுத்துக்கொள்கின்றார்கள், எங்கே செல்கின்றார்கள், சில தியாரா என்று சொல்லக்கூடிய சில கபர்களிடத்திலே சென்று அந்த இடத்திலே ஒருவரை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்களை அழைத்து ஒரு பாத்திகாவை ஓதி வைத்து அந்த நேர்ச்சியாக அந்த பொருட்களை கொடுத்து விடுகின்றார்கள். தங்களுடைய தேவை நிறைவேறுவதற்காக, தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் போவதற்காக இவ்வாறான வழிமுறைகளை கையாளுகின்றார்கள். மேலான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதைவிட அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டன, இதைவிட அதிகமான கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் அவர்களோ அல்லது அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களோ இப்படியான வழிமுறைகளை செய்தார்களா, இந்த முறையில் நடந்து கொண்டார்களா என்றால் இல்லவே இல்லை சகோதர சகோதரிகளே. எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், அதிகமாக சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நபிமார்கள், அதற்கு பின்னால் அடுத்த ஜெனரேஷனில் உள்ளவர்கள், அதற்கு பின்னால் அடுத்த கட்டத்திலே உள்ளவர்கள் என்று நபி அவர்கள் யாரை குறித்து சொல்கின்றார்கள், இன்னொரன்ன பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ரசூலுல்லாவை பற்றி அந்த நபிமார்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே மேலான சகோதர சகோதரிகளே, எந்த பிரச்சனை வந்தாலும் நேர்ச்சையின் மூலமாக பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்தது கிடையாது, ஆனால் நேர்ச்சை என்பது உண்மையிலே அது வைக்கப்பட்டால், அந்த நேர்ச்சை வைப்பதாக ஒருவர் சொல்லிவிட்டால், அதை நேர்ச்சையாக ஒருவர் ஆக்கிவிட்டால், அந்த நேர்ச்சை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடியதாக இருந்தால், மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட பாவமான விடயம் இல்லாமல் இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது நல்லவர்களுடைய சிறந்த மனிதர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது யூஃபூன பின் நதர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நேர்ச்சை வைத்து விட்டால் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வல் யூஃபு நுதூரஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும், அப்படியான நிறைவேற்றக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் நதர அன் யுத்தி அல்லாஹ் ஃபல்யுத்தி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு ஒரு நல்ல விஷயத்தை, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நேர்ச்சை வைத்து விட்டால் அந்த நேர்ச்சியை அவர் நிறைவேற்றட்டும் என்ற சொல்லா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஒமன் நதர் அஞ்சு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ச்சியை வைத்து விட்டால் ஃபலா யஸ்ஹி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே பொதுவாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வணக்கத்தை நேர்ச்சி வைத்து விட்டால் அல்லது ஒரு நல்ல விஷயத்தை நேர்ச்சி வைத்து விட்டால் அதை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது, அதை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு விடயம், ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல சிறுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கபரிடத்திலே செல்லக்கூடிய அங்கே சென்று பார்த்திகா ஓதுவது அதற்கு நேர்ச்சை வைப்பதெல்லாம் இஸ்லாம் தடை செய்த விடயங்களாக இருக்கின்றன. அப்படியாக ஒருவர் நேர்ச்சை வைத்துவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, மாற்றமாக அதை நிறைவேற்றுவது கூடாது. ஏன்? அது மனிதனை சிறுக்குள்ளே தள்ளி இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். ஒரு சகோதரர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் தினம் அந்த நேரத்திலே நபி அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். அந்த மனிதர் நின்ற நிலையிலே இருக்கின்றார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கின்றார். ஃபஸஅல அன்ஹு, நபி அவர்கள் அந்த மனிதரை பற்றி சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், அது யார் மனிதர் நின்று கொண்டிருக்கின்றார் என்று நபி அவர்கள் விசாரிக்க சஹாபாக்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அபு இஸ்ராயில், அவர்தான் அபு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய மனிதர், ஒரு தோழர், அவரைத்தான் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றார்கள்? நபி அவர்களை பார்த்து இந்த சஹா